வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி, பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போல் பாவை தெரியுதடி. Come on, tap! என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. பழரசம் அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம், உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம் அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம், நெஞ்சம் துடித்திடும் நாடி, நீயோ அடுத்தவள் தோழி. என்னை மறந்து போவதும் நியாயமோ, இந்த காதல் ஓவியத்தின் பாதை மாறியது, காலம் செய்து விட்ட மாயமோ. ஒரு மனம் உருகுது, ஒரு மனம் விலகுது. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. ஒரு நூலில் ஆடுகின்ற ஊஞ்சல் போன்றதடி, நாடும் மாறுகின்ற உன்மனம் எனக்கென்று புரிந்தது, எவள் என்று தெரிந்தது. என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு, நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு. வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதா.